டெய்லி காலம எழும்பிட்டு நான் பார்க்கறதே உன் முகம் தாண்டி. என் வீட்டு செடி என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? அது என்ன பார்த்தே அழுதுச்சு. ஏன் அழுற என்ன கேட்டேன். அதுக்கு அது போய் என் லவ்வ சொல்றா, சத்தியமா அவ தான் எனக்கு. அப்போவே யோசிச்சேன், இவ தானே நம்மளுக்கு எல்லாமே, இவ தானே நம்ம லவ் பண்ற பொண்ணு.